శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లవీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. జన్మాద్యస్యతోన్వయాదితరతశ్చార్థేష్వభిజ్ఞస్వరాట్ తేనే బ్రహ్మహృదయాదికవయే ముహ్యంతి అంశూరయః. తేజో వారి మృదాం యతో వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా అమ్నా స్వేన సదా నిరస్త కుహకం సత్యం పరం ధీమహి. ధర్మ ప్రోజ్జిత గీతమోత్ర పరమో నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం. శ్రీమద్భాగవతే మహాముని కృతే కిం వా పరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతేత్ర కృతిభిః శుశ్రూషుభిః తక్షణాత్. నిగమకల్పతరోర్గళితం ఫలం శుకముఖాదమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహోరసికా భువి బాహుకాః. ఇదకు మున్ ఉపన్యాసతుల శుక మహర్షి பரீட்சித்த மகாராஜா இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்த விஷயத்தை பார்த்தோம். நம்ம பரீட்சித்த மகாராஜாவுக்கு ஆசிரமத்தில் இருக்கிற சிஷ்யாள்கள் மூலமாக தெரிஞ்சது. இன்னும் ஒரு வார காலம்தான் அவருடைய ஜீவன தசை. அதுக்கப்புறமா தட்சக்கனாலே அழிக்கப்படுவர், அந்த பாம்பு கடிச்சு அவர் போயிடுவேன்ற விஷயம் வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து. இருக்கிற காலத்துல நல்ல காரியத்தை நம்ம பண்ணணும்ன்றதுக்காக அவர் கங்கா தீரத்துல தனியா வந்துட்டு அவர் வந்து ஏகாந்தமா பகவத் ஸ்மரணம் பண்ணணும், பகவன் நாம கீர்த்தனம் பண்ணணும் என்று வந்த உடனே எல்லா மகர்ஷிகளும் அங்க வந்துட்டா, தேவதைகள்லாம் வந்துட்டா, மொத்த பேரும் வந்திருக்கா. அந்த சமயத்துல சுக மகர்ஷியும் வரையறான். பெரிய தேஜஸ் வருதான். இந்த சுக மகர்ஷி வரச்சேயே ஒரு தேஜஸ். அந்த தேஜஸோடு வர அந்த சுக மகர்ஷிய சேவிச்சு இவர் பிரார்த்தனை பண்றார். யச்ரோதவ்யம் அதோஜப்யம் யத்கர்த்தவ்யம் ரபி பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வாம் ப்ரூஹி யத்வா விபர்யயம் அத்தஹா ப்ரிச்சாமி சம்சித்திம் யோகினாம் பரமம் குரும் புருஷஸ்யேஹ யத்காரியம் ம்ரியமாணஸ்ய சர்வதா. ம்ரியமாணஸ்ய சர்வதா. இப்போ சாக போகிறவன் அத்தட்சம் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு வாரம் தான் இருந்துருக்கு. அப்படிப்பட்ட நிலையில இருந்துருக்கவா, கடைசி தருணத்துல இருந்துருக்கிறவாளுக்கு அவ என்ன பண்ணணும், எச்ரோதவியம் எந்த விஷயத்த அவ கேட்கணும், எஜப்யம் எதை நாம எந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும், எச் கர்த்தவியம் எந்த செயலை செய்யணும்ன்றதே சொல்லும். ஸ்மர்த்தவியம் வா பஜனீயம் வா ப்ரூஹி எத்வா விபர்யயம் நாம யார நினைக்கணும், யார அது அப்படியே அனுசந்தானம் பண்ணணும், தத் விபரியம் வா எதை பண்ணக்கூடாதுன்றதையும் சேர்த்து சொல்லும் நேர் என்று சுக மகர்ஷிய பிரார்த்தனை பண்ணார் பரீட்சித்த மகாராஜா. இத கேட்ட உடனே சுகருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். வரியா நேஷத்தே பிரஷ்னா கிருதே லோகஹிதோ நிருப்ப ஆத்மவித் சம்மதா பும்சாம் ஸ்ரோதவ்யா அதிஷய பரஹா. நீ கேட்ட கேள்வி இருந்திருக்க ரொம்ப ரொம்ப உத்கிருஷ்டமானது, மிக உயர்ந்தது என்பதாக சொல்ற. எதை தெரியணும், எதை கேட்கணும், எதை தெரிஞ்சுக்கணும், எதை ஜபம் பண்ணணும்ன்ற வார்த்தையெல்லாம் நீ கேட்ட. ஸ்ரோதவியாதீஷ்டப்ரதி நீ கேட்டதே ரொம்ப ரொம்ப உத்கிருஷ்டமான விஷயம். லோகஹிதோன் இருப்ப ஏன் இருப்பதி ஓ ராஜாவே, நீ கேட்டவைகள்லாம் ஆத்மவித் சம்மதா புரும்சாம் ஸ்ரோதவியாதிஷு யத்வரஹா. ஆத்மவித் சம்மதான்னு சொன்னார். ஆத்மவித் சம்மதான்னா ஆத்ம ஜானிகளால இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்ப சொல்ற விஷயம் அதுதான் நீ கேக்குற. என்ன இது, என்ன அர்த்தம் இது? இவர் வெறும சாமான்யமா பொதுப்படையா கேட்டிருக்க, கடைசி காலத்துல எதை கேட்கணும், எதை ஜபிக்கணும், என்ன காரியம் பண்ணணும்னு வெறுமைதான் கேட்டிருக்க. அதுக்கும் ஆத்மவித் சம்பத்தகான்னா ஆத்ம ஜானம் இருக்கிற பிரம்மவித்துக்களுக்கு அவளுடைய ஏற்புடையதற்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு ஒண்ணு பார்க்கணும். இப்போ சாதாரணமா பாருங்க, ரெண்டு விதமான ஒரு கேள்வி வரும். பரீட்சித்து மகாராஜா அவருக்கு பிரம்மஜானம் இருக்கா இல்லையா? அவருக்கு பிரம்மஜானம் ஆத்ம ஜானம் கணக்கு இருந்ததுன்னாக்க ஆத்மவித்து சம்மத்யா பிரஷ்னாபிநந்தனம்னு சொன்னார் இல்லையோ. இப்ப இந்த ஆத்ம விஷயமான சிரவணங்களை கேட்கறதுக்கு, அதாவது ஆத்ம விஷயம்னாக்க நம்ம ஆத்மா ஈஸ்வரனுக்கு தாசபூதனாக இருந்துருக்கு, நம்ம ஆத்மா ஈஸ்வரன் தான் சுவாமியாக இருந்துருக்கான், இப்படி தெரிஞ்சுக்கிறது. அப்பேற்பட்ட ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் ரூபம் விபவங்கள், அவனுடைய சேஷ்டிதங்கள், அவருடைய செயல்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது தான் பரம புருஷார்த்தம்னு சொல்றது. இப்போ இந்த பரீட்சித்த மகாராஜாவுக்கு கடைசி காலத்துல பகவத் சிரமணம்ன்றது இது முக்தி சாதனம்ன்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாக்க, அப்போ அந்த கடைசி காலத்துல எத் கர்த்தவியம் எத் ஸ்ரோதவியம் புருஷ விசேஷன் இந்த பிரச்சனம் இந்ததெல்லாம் வரச்சே, இப்ப யாரெல்லாம் மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறானோ அவள்லாம் என்ன பண்ணணும்னு கேக்கிறதா சொல்றதுன்றது இருக்க. காரணத்து தேயம் ஆத்மாவை தான் தெரிஞ்சுக்கணும்ன்றது பொதுப்படையா தெரிஞ்சிருக்கும், அது தனியா கேள்வி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்சுட்டேருனாக்க இந்த கேள்வியே வரப்போறது இல்ல. தானே உட்காந்து பெருமாள் நாம பகவன் நாம உச்சாரணம் பண்ணிட்டு பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருந்தா தெரிஞ்சு சரியா போயிட்டு, இப்ப சுகர என்னத்துக்கு இந்த கேள்வி கேட்கணும்ன்றது தான் இங்க கேள்வி. அதுக்கு பதில் என்னன்ன, வாஸ்தவம் பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஒண்ணுமே தெரியாத இந்த கங்கை கரையில வந்து உட்கார்ல, அவருக்கு பிரம்மஜானம் பெருமாளை பத்தி தியானம் பண்றது அவசியம் பண்ணணும்ன்றது ஓரளவு தெரியும். அதே சமயத்துல அதுல வைசத்தியம் இல்ல, உத்தாரம் இல்ல, அதை தெரிஞ்சுக்க முடியல. ஆகையால இந்த இடத்துல என்ன சொல்றதுனாக்க, அவருக்கு விஸ்தாரமாக தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன்னு அர்த்தம். பிரஸ்னத்திய விசேஷ நிஷ்டத்வாது ஆத்மித ஆத்மவித் சம்மதத்வாபிநந்தனோபபத்தி. இவருடைய கேள்வி விசேஷமாக யார பத்தி தெரிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும்னு அந்த விசேஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ற அப்படின்னால எல்லா பிரம்மவித்துக்களும் இதை அங்கீகரிக்கிறா, அவளுக்கெல்லாம் இது ஏற்புடையதாக இருக்குன்னு சொல்ற. ஸ்ரோதவியாதி நிராஜேந்திர நிருணாம் சந்தி சகஸ்ரசா அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். இப்படி கிரகமேதிகள், கிரகமேதிகள்னாக்க இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருந்திருக்கிறவா ஒண்ணு, யாகயஜாதிகள்ல ஈடுபட்டவர்கள், இப்படி பல அர்த்தங்கள் சொல்லலாம். அவளுக்கு கேட்கறதுக்கு எத்தனையோ இருக்கின்றன கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவளுக்கு. அவளுக்கு நம்மள மாதிரி இருக்கிறவளுக்கு எல்லாம் கடைசி காலத்துல வந்துட்டோம்னா என்ன பண்ணணும்னாக்க, எதை எதை செட்டில் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், இதை உயில் எழுதி வைக்கணுமா, அதை ரிஜிஸ்டர் பண்ணணுமா, இல்ல நோட்டரி பண்ணணுமா, என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அவளுக்கு நிறைய இருந்துட்டு இருக்கு. முமுட்சு மோட்சத்தை விரும்புறவாளுக்கு இது எதுவுமே தேவையில்லாத இருந்துட்டு இருக்கான். முமுட்சுவா இருந்துட்டு அவளுக்கு எதுவும், அவளுக்கு எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இதனால என்ன ஏற்படுறதுன்னா, இவர் பரீட்சித்து மகாராஜா கேட்டது, இவர் ஆத்ம ஞானம் இருக்கிறவர் தான், அவர் இருந்தாலும் கூட விசேஷமாக எதை தெரிஞ்சுக்கணும் என்பது தெரியப்படுத்துறதுக்காக கேட்கிறார். மோட்சத்தையே விரும்புறவாளுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும், இந்த வீடு இந்த கிரகஸ்தாளாக இருக்கிறவாளுக்கு எத்தனையோ விஷயங்களை பத்தி சிந்தை இருந்துட்டு இருக்கும், ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்கணும். நித்ரையா ஹிரதய நக்தம் வியவாயேனேகயா ராஜன்னே குடும்ப பரணேனச்ச, ராத்திரி மொத்தம் பாதிகாலம் தூக்கத்துல போயிடுறது, அதோடு மாத்திரம் இல்ல வேற யாரோ சிந்தைகள்ல போயிடுறது, மத்தியான வேளையெல்லாம் குடும்ப ரக்ஷணத்துக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் போயிடுறது. எப்பதான் நம்ம சரீரத்தை பத்தி நாம ஆத்மாவை பத்தி நினைக்கிறோம், ஆத்மாவை பத்தி நினைக்கிறதுக்கே சமயமே இல்லாத போயிடுறது, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த சரீரம் நிலையற்றதுன்றத எல்லாரும் பார்த்துட்டே இருக்கோம், அப்படி பார்த்துட்டே இருக்கச்சே கூட நாம பண்ற காரியங்கள்லாம் சரீரம் என்னமோ எத்தனையோ நாளைக்கு சாஸ்வதமா இருக்க போறதா நினைச்சுட்டு நாம காரியம் பண்றோம். தேகாபத்திய களத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு அசத்ஸபி தேஷாம் பிரமத்தோ நிதனம் பசியன்னபி நபசியதி, நிதனம் பசியன்னபி நபசியதி. நம்மாத்துல பெரிய தாத்தா இருக்க, பாட்டி இருக்கா, அவள் எல்லாம் ஒரு வயசாயிடுத்து, 80 வயசு 85 வயசு ஆயிடுத்து, அசக்தாலா இருந்துட்டு இருக்கா. அப்படி அசக்தாலா இருந்துட்டு இருக்கோம் பாக்கச்சு நம்ம எல்லாம் மனசளவுல ப்ரிப்பேர்டா இருக்கும். அவளுக்கு என்னைய தினத்துல சரீர வியோகம் ஏற்பட்டாலும் சரி, அது வயசாயிடுத்து, அது அவளுக்கு வர வேண்டியதுன்னு நினைக்கிறது. அப்போ அவள்லாம் நாம பாக்கச்சு சரீரம் நிலையற்றது, என்னைக்கோ ஒரு நாளைக்கு போக வேண்டியதுன்ற புத்தி நமக்கு வருது, அவ விஷயத்துல வருது. இதே நம்ம சரீரத்துக்கு வரைச்சே, நம்மளை பொறுத்த வரைக்கும் வரைச்சே என்ன ஆகும்னா, எத்தனை வயசானாலும் இது இன்னும் என்னமோ சாஸ்வதம் மாதிரி நினைச்சுட்டு இதுக்கு எவ்வளவு வைத்தியம் பண்ணிக்கலாமோ, எப்படி இப்படி எல்லாம் ரக்ஷணம் பண்ணலாமோ, அப்படி எல்லாம் பண்ணணும்னு நமக்கு ஒரு புத்தி தோன்றது. இது போய் என்னன்னு சொல்றது, பசியன்னபி நபசியத்தின்னு சொல்லி சொல்ற, லோகத்துல எல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கோம். இந்த சரீரம் எல்லாம் புத்திர பௌத்திராதிகளோ இல்ல எல்லாமே அழியக்கூடியவை என்பதை நல்லா தெரிஞ்சின்றாங்களும் கூட அதை தெரிஞ்சுக்காதவா மாதிரிதான் நம்ம நடந்துக்கிறோம். இது தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஹரிரீஸ்வரம் ஸ்ரோதவியா கீர்த்தித்தவியஸ்ச ஸ்மர்த்தவியஸ்சேச்சதா பயம் அபயமிச்சதா. மோட்சத்துக்கு போனோம்னு நினைக்கிறவா ஒரே ஒரு விஷயம் தம்பா பண்ணணும், ஏதோ ரொம்ப எல்லாம் நினைச்சுக்க வேண்டியது. ஹரிஹி ஈஸ்வரஹா, எல்லாரையும் நியமிக்கிறவனாக இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணன் ஒத்தர்தான் ஸ்ரோதவியஹா மந்தவியஹா நிதித்தியாசித்தவியஹா, அவரை தான் கேட்கணும், அவரை தான் எப்பவும் நாம மனனம் பண்ணணும், அவரை தான் நாம தியானம் பண்ணணும், அவருடைய கதைகளை நாம கீர்த்தனம் பண்ணணும், இதுதான் நமக்கு ஓணும், வேற எதுவுமே வேண்டான்னு அவர் கேட்ட பரீட்சித்து மகாராஜா கேட்ட கேள்விக்கு சாட்சாத் நேரடியா பதில் சொல்றேன். ஏ தாவான் சாங்கிய யோகாபியாம் சுதர்ம பரிநிஷ்டையா ஜென்மலாபா பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. அந்தே நாராயண ஸ்மிருதி சாங்கியம், சாங்கியம்னா ஞான யோகம், யோகன்றது கர்மா கர்மயோகம் சொல்ற, அதாவது நாம் பண்ற செயல்கள் எல்லாம் கர்மா உள்ள பலத்தை நாம நினைக்காமல் இதெல்லாம் இந்த காரியெல்லாம் நாம பண்ணணும்னு சொல்லி பண்றதாக இருந்துட்டு இருக்கு, பகவத் பிரீத்தியர்த்தம் பண்றதாக இருந்துட்டு இருக்கிற காரியங்கள், அந்த காரியங்கள் எல்லாமே கடைசியில அந்தே நாராயண ஸ்மிருதி, கடைசி காலத்துல எம்பெருமானம் நினைக்கிறதுன்றதுலதான் நிக்கிறதே தவிர வேற எதுலயும் நிக்கல. இத நாம தெரிஞ்சுட்டோமானாக்க இது நம்மளுடைய பிறப்பினுடைய ஒரு பிரயோஜனமாக ஆகும். ஜென்ம லாபா பரப்பும் தாம் அந்த நாராயண ஸ்மிருதினு சொல்ற, இததான் மகர்ஷிகள்லாம் கூட எல்லாத்துலேருந்து, அதாவது அவனுடைய ஒரு பிரிய சந்நியாசம் பண்ணிட்டு பற்றல்லாதவர் பற்றில்லாதவர்களாக இருந்து பகவானே சிந்தனை பண்றவாளாக இருக்கிறவாளாம் கூட, அவளுக்கு விதி நிஷேதங்களுக்கு கட்டுப்படாதவர்களாக இருந்தாலும் கூட, விதி நிஷேதங்கள்னாக்க சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற செயல்கள்ல வரைச்சு பெரிய மகாமுனிகளாக இருக்கிறவாளுக்கு அதுல எல்லாம் அவளுக்கு அந்த கட்டுப்பாடுன்றது வராது. சுக மகர்ஷியை கூட சொல்லுவா, அவர் சொல்லச்சே பார்த்தோம்னா ஒரு பைத்தியக்காரன் ஆட்டம் பசங்களோட பசங்களா போயிட்டு இருப்பேறான் அவர். அவர் உடம்புல வேஷ்டி கூட இருக்காதான் அவர், அந்த மாதிரி போயிட்டு இருப்பேறான் அவர். எங்கேயான பாகவதா எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த எச்ச எல்லாம் இருந்துருக்க அவ உச்சிஷ்ட எலை அந்த எச்சலை எடுத்து அவர் சாப்பிடுவேறான். இப்படி எல்லாம் சாப்பிடுறது அவருக்கு விதி நிஷேதம்னா இதெல்லாம் இந்த எச்சலை சாப்பிடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இவரெல்லாம் தொடக்கூடாதுன்றதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுக்கெல்லாம் இப்பேற்பட்ட ஒரு இந்த கட்டளைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக விளங்குபவர் சுக மகர்ஷி. இந்த மாதிரி பல மகர்ஷிகள்லாம் இருக்கா. அவள்லாம் கூட விரும்புறது என்னன்னாக்க கடைசி காலத்துல நாராயணன் நினைக்கணும்ன்றது தான். அப்போ சுக மகர்ஷி சொல்றேன், இப்ப நான் உனக்காக ஒரு பெரிய காரியம் பண்றேன். நானு இந்த பாகவதம்ன்றது ஒரு பெரிய மகா புராணம். இந்த புராணத்தை எங்க அப்பா பண்ணு. இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்மசம்ஹிதம் பிரம்மசம்ஹிதம். இந்த புராணம் இருக்க பிரம்மசம்ஹிதம்னு சொல்ற பிரம்மத்தை பிரதிபாதகம் பகவத் ஸ்வரூபத்தை தெரியப்படுத்துற ஒரு புராணம் இது. பிரம்மசம்ஹிதம் அதீதவான் துவாபராதம் பிதத்வைபாயநாத் அகம். வியாச மகர்ஷி எங்க அப்பா உண்டேன்னு நான் தெரிஞ்சுட்டேன். நானு இத பரிநிஷ்டிதோபி நைகுண்ய நைர்குண்ய உத்தம ஸ்லோக லீலையா விஹீத சேத ராஜர்ஷ ஆக்யானம் யததீதமானே. சுக மகர்ஷி அந்த பிறவியிலேயே பிரம்மஜானத்தோட இருந்திருக்கிறவர். இந்த லௌகிகமான வாழ்க்கையில அவர் ஈடுபடாதவர். அப்பவே நீங்க எல்லாம் எதுவானா பண்ணிக்கோங்க நான் போயிட்டு வரேன்னு கிளம்பினவர். அப்பேற்பட்ட பிரம்மஜானியாக நான் இருந்தாலும் கூட எனக்கும் இந்த பகவத் கதைய எம்பெருமானுடைய லீலைகளை சொல்லக்கூடியதாக இருக்கிற இந்த பாகவத மகா புராணத்துல எனக்கும் ஈடுபாடு இருக்குன்னு சொல்லி சொல்ற. கிரகீத சேத ராஜர்ஷ ஆக்யானம் யததீதவான் ததஹந்தே பிதாஸ்யாமி மகாபூருஷிகோ பவானே. அப்பேற்பட்ட பாகவத புராணத்தை உனக்கு நான் தெரிவிக்கிறேன். நீ உனக்கு சொல்லிக்கிறதுக்கு என்னன்னா நீ தான் தகுதி வாய்ந்தவனாக இருந்திருக்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் ஏழே ஒரு காலம் தான் சொன்ன பிற்பாடும் நீ பெருமாளை தியானம் பண்ணி என்ன பண்ணணும்னு சத்விஷயத்திலேயே ஈடுபடுவதாக இருக்கிறதுனால உனக்கு நான் உபதேசம் பண்றேன்னு சொல்ற. எத்ர ஸ்ரத்ததாமாசுஸ்யான் முகுந்தே மதி சதி. எத்ர ஸ்ரத்ததாம் ஆசுஸ்யான் முகுந்தே மதிஸ்ததி. இந்த பாகவத புராணத்தை ஸ்ரத்தையோட யார் கேட்கிறவாளாக இருந்திருக்காளோ அவளுக்கு ஸ்ரத்தா முகுந்தே மதிஹி அகைதிக்கு பக்திஹி சாத். பெருமாளிடத்துல ஒரு காரணத்தை முன்னிட்டு பக்தின்றது இல்லாமல் இயல்பாகவே பெருமாளிடத்துல பக்தின்றது வந்து சேரும்னு சொல்லி சொல்ற. இது என்னத்துக்கு வெளியே சொல்லணும், நான் ஒரு உபாக்கியானத்தை நான் சொல்றேன், இதனுடைய விசேஷத்தை நான் சொல்றேன் நானு, அதுக்கப்புறமா நீ தெரிஞ்சுக்கோ. இந்த கட்வாங்கோ நாம ராஜர்ஷி ஜாத்வே யத்தா மிகாயுஷா முகூர்த்தா சர்வமுத்ஸ்ருஜ்ய கதவான் அபயம் ஹரிம். கட்வாங்கன்னு ஒரு ராஜா இருந்த, அவர் ரொம்ப ரொம்ப தார்மிக. தேவதைகளுக்கெல்லாம் கூட அசுராளோட சண்டை வரத்தே தேவதைகளுக்கு சகாயம் பண்ணறான் அவர். அந்த மாதிரி சகாயம் பண்ணி அவருடைய சகாயத்தினால பிரீத்தி அடைந்தவராக ஆயிட்டு இந்திரனுக்கு ரொம்ப பிரீத்தி வந்துட்டு அந்த கட்வாங்கனை பார்த்து இந்திரன் கேக்குற, பா நீ ரொம்ப ரொம்ப எனக்கு உபகாரம் பண்ணிருக்க, உனக்கு வரன் கொடுக்கணும்னு ஆசைப்படுற நானு, ஆகையால உனக்கு என்ன வரன் வேணும்னு கேளு, நான் கொடுக்கறேன்னு சொல்லி சொல்ற. அதுக்கு அந்த கட்வாங்க இந்திரனிட சொல்ற, இப்ப நீ வரன் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம், நீ என்ன வரன் கொடுக்கறியோ அதை நான் அனுபவிக்கணும் இல்லையோ, அனுபவிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு இன்னும் ஆயுஸ் இருக்குன்றத சொல்லு, அதுக்கப்புறமா நான் என்ன வரன் வேணும் ஒன்னு வாங்கிக்கலான்றத பத்தி நான் அப்புறம் நான் தீர்மானம் பண்றேன்னு கட்வாங்கன்னு சொல்றா. அதுக்கு இந்திரன் யோசனை பண்ணிட்டு உனக்கு இன்னும் ஒரு முகூர்த்த காலம் தான் ஆயுஷ் இருந்துட்டு இருக்கு. என்ன சொன்ன வரமும் வேணாம் ஒன்னும் வேண்டாம், ஒரே ஒரு முகூர்த்த காலம் தான் இருக்குன்னா அங்கேருந்து பூமிக்கு வந்துறான். அங்க வந்து அந்த முகூர்த்த காலமும் பகவத் தியானம் பண்ணி மோட்சத்தை அடைஞ்சேர்னு இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய விரத்தாந்தம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி உனக்கும் ஆயுஷ் காலம் இவ்வளவுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. உனக்கு ஒரே ஒரு வாரம் தான் ஆயுஷ் காலம்ன்றது சொல்றது. முகூர்த்தா சர்வமுத்ஸ்ருஜ்யாங் கதவான் அபயம் ஹரிம் தவா பேதரிஹி கௌரவ்ய தத்தாஹம் ஜீவிதாவதி உபகல்பயத சர்வம் யத்தாவது சாம்பராயிக. நம்மளுடைய ஜீவிதாவதி இவ்வளவுதான் தெரிஞ்சு போயிடுச்சு, உனக்கு ஏழு நாள் தான் தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப இந்த காலத்துக்குள்ள எந்தெந்த நல்லது பண்ணணுமோ அந்த நல்லத்தை நீ பண்ணுப்பா, அதுக்காக தான் நான் சொல்றேன்னு. எல்லாருக்கும் ஒரு ஆசையா தான் இருக்கும், நம்மளுடைய ஜீவித காலம் என்னன்னு தெரியுது. ஆபீஸ்ல போய் சேர்றோம், சேரச்சே கவர்மெண்ட் ஆபீஸ்ல சேரச்சேயே ரிட்டையர்மெண்ட் டேட்டும் பிக்ஸ் பண்ணிடுறா. நீ 60 வயசுல ரிட்டையர்மெண்ட்னு சொல்லி சொல்லிடுறா. அது என்ன, ஒரு 2 வருஷம் குறையலாம் ஏறலாம், 58 ஆகலாம், 62 ஆகலாம், ஆனா அந்த ரேஞ்சில தான் இருக்க போறது. அப்ப நீ 55 வயசுல இருந்தே நம்ம ரிட்டையர் ஆகுறோம்ன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம இருந்துட்டு இருக்கோம், பிரகாரம் தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா ஜீவனத்துல வரைச்சே 60 வயசுக்கு ஆனவாள்லாம் ரெடியா இருக்காளான்னு யாருமே இல்ல. 60 வயசு ஆனாலும் நமக்கு 70 வயசு, 80 வயசு, 90 வயசு கூட நமக்கு இருக்கும். நாம இன்னும் எத்தனையோ நாள் ஜீவிச்சிருக்க போறோம் தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அந்த ஜீவித காலம் என்னன்றது நமக்கு தெரியாத போயிருது. அந்த காலத்தை நம்ம கணக்கு தெரிஞ்சுட்டோம்னாக்க நாம அதுக்கு தகுந்த மாதிரி நாம நடந்துக்கலாம். அந்த பாக்கியம் எல்லாருக்கும் வராது. ஆகையால இந்த பரீட்சத்துக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. உனக்கு ஒரே ஒரு காலத்துல, ஒரே ஒரு வாரத்துல இந்த சரீர வியோகம் ஏற்படுறதுனால நீ என்ன பண்ணணும்னா, எம்பெருமானுக்கு தியானம் பண்ணு. சிந்தியாதே அசங்க சாஸ்திரேண ஏகோனு ஏகதாம். நீ என்ன பண்ண, இந்த உடம்பு, இந்த உடம்பு உடம்பு பிரயுக்தமாக வரக்கூடிய தொடர்புகள் இவெல்லாம் என்னுடைய என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், இப்படி எல்லாம் நினைச்சிட்டு என்னுடைய சொத்து இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது. இந்த சரீர சம்பந்தத்திற்கிற எல்லா வஸ்துக்கள்லயும் ஆசைய விட்டுடு. என்ன ஆசை விட்டு வெளில வந்துடு, ஜங்ககரைகள வந்துடு, புண்ணிய தீர்த்தத்துல இருந்துட்டு அதுல ஒரு பரிசுத்தமான ஸ்தலத்துல இருந்துட்டு அங்க எம்பெருமானிய தியானம் பண்ணிட்டு நீங்க இருக்கணும் என்று சொல்ற. நியச்சே த்விஷயே போக்ஷானே மனசா புத்தி சாரதி. அந்த புத்திய பெருமாள் விஷயத்துல நம்ம செலுத்தணும். இந்திரியங்கள் எல்லாவற்றையும் மீதி விஷயங்கள்ல இருந்து திருப்பி அந்த பெருமாள் விஷயத்திலேயே ஈடுபடும்படியாக நாம அந்த காரியத்தை நம்ம பண்ணணும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஏகாகிர சித்தம், மனசையும் பெருமாள் இடத்திலேயே வச்சு வேற எதை பத்தியும் நினைக்காமல் ஏகாகிர சித்தத்தோட பெருமாளை தியானம் பண்ணணும் என்பதுதான் சொல்றேன். மனஹா நிர்விஷயம் ததக்கிஞ்சன் நசம்ஸ்மரேதே. மனசுல வேற எந்த விஷயத்தையும் சிந்தை பண்ணக்கூடாது, பெருமாளை மாத்திரம்தான் சிந்தை பண்ணணும். பதம் தத்து பரமம் விஷ்ணோஹோ மனோயத்ர பிரசீததி. நமக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது சீவைகுண்டத்துல போய் எம்பெருமானுடைய ஒரு ஸ்தானத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண போறோன்றத நினைச்சுண்டு அவர் ஒத்தரையே தியானம் பண்ணிட்டு இருக்கிற நிலைய நீ பண்ணும். ஆகையால நீ இந்த மாதிரி பண்றதுதான் பகவத் சிந்தனம் தான் இந்த கடைசி காலத்துல நல்லது. அந்த பகவத் சிந்தனம் பண்ணுன்னு சொல்லி சொல்ற. ஆசு சம்பத்யதே யோக ஆசிரயம் பத்ரமே க்ஷதஹாம். இப்படி நீ கணக்கு பண்ணையனாக்க கூடிய சீக்கிரத்திலேயே நல்ல கதிய நீ அடைவாயாக, இதுல ஒன்னும் சந்தேகமே இல்லைன்னு சொல்லிட்ட சுக மகர்ஷி. இப்ப பெருமாளை எப்படி தியானம் பண்றது, தியானம் பண்ணன்னு உடனே ராஜா கேக்குறா. யதா சந்தாரியதே பிரம்மன் தாரணா யத்ர சம்மதா யாதிருஷி வா ஹரே தாசோ புருஷஸ்ய மனோமலம். எப்படிப்பட்ட பெருமாளை நான் தியானம் பண்றது, கடைசி காலத்துல எப்படிப்பட்ட பெருமாளை தியானம் பண்ணா என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய கல்மஷம் போகும், இதை நேர் எனக்கு தெரிவிக்கணும் என்று பிரார்த்தனை பண்ற. இந்த அந்திம ஸ்மிருத்தின்னு ஒன்னு சொல்றோம், கடைசி காலத்துல பெருமாளை தியானம் பண்றதுன்றது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தியானம் பண்ற. யார் யாருக்கு பெருமாளுடைய எந்தெந்த மூர்த்தியில ஈடுபாடு இருக்கோ அந்தந்த மாதிரி நாம பெருமாளை தியானம் பண்றோம். ஒருத்தன் சிம்மன் இடத்துல ஈடுபாடு இருக்கிறவா கடைசியில லட்சுமேந்திர சிம்மனா சேவை சாய்க்கணும்னு பிரார்த்தனை பண்றா. லட்சுமேந்திர சிம்மன் அந்திம ஸ்மிருதி கடைசியில சேவை சாய்க்கணும்னு சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்றே. அதராஹித சாரு வம்சநாளாஹ மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாஹ ஹரிநீல சிலா விபங்க நீலாஹ பிரதிபாஸ்வந்து மமாந்திம பிரயாணே. மமாந்திம பிரயாணே, என்னுடைய கடைசி காலத்துல என்னுடைய நினைவு எப்படி இருக்கணும்னா கண்ணன் சேவையாகணுமா. அதராஹித சாரு வம்சநாளாஹ, அவர் எப்படிப்பட்ட கண்ணன், நவநீத கிருஷ்ணனா சேவை சாய்க்கணுமா எப்படின்னா வேணுகோபாலனா சேவை சாய்க்கணுமா. தன்னுடைய அதரத்துல அழகிய புல்லாங்குழலை வச்சவராக இருந்துக்கணும், அதோட சௌரி சமர்ப்பிச்சுண்டு அதுல மயில் தொகையோடு இருந்துருக்கிற கண்ணனை சேவிக்கணும். நானு மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக. பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரம் எப்படிப்பட்ட பெருமாளை சேவிக்கணும்னா அரிநீல இந்திரநீலக்கல்ல புலந்தா எப்படிப்பட்ட பிரகாசத்தோடு இருக்கிறோமோ அப்படிப்பட்ட பிரகாசத்தோடு இருக்கிற திவ்யமங்கல விக்கிரகத்தோடு இருக்கிற எம்பெருமான் எனக்கு கடைசி காலத்துல சேவை சாய்க்கணும்னு அவர் வந்து பாரிக்கின்றார். அந்த மாதிரி எனக்கு கடைசி காலத்துல எப்படி தியானம் பண்ணணும், பெருமாள் விஷயத்திலேயே என்னுடைய புத்தி போகணும்னாக்க எந்த மாதிரி தியானம் பண்ணா பெருமாள் தவிர வேற எதையும் நினைக்காத இருக்க முடியும், அதையும் நீர் தான் சொல்லணும்னு பரீட்சித்த மகாராஜா சுக மகர்ஷியை பார்த்து சொல்லிட்டு அதுக்கு அவர் சொல்ற, ஜிதாசனோ ஜிதஸ்வாசோ ஜிதசங்கோ ஜிதேந்திரியா ஸ்தூலே பகவதோ ரூபே மனசந்தாரையே தியான். பெருமாளுடைய ரூபம் பலவிதமாக இருக்கு, சூக்மமாகவும் இருந்துருக்கு சோலமாகவும் இருந்துருக்கு. சோலம்னாக்க பெருசா இருந்துருக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப சூக்மமான ரூபத்தை நாம கணக்கு மனசுல தியானம் பண்ணோம்னா அது சட்டுன்னு தியானம் பண்ண முடியாது. சூலமான ரூபத்தை நீ தியானம் பண்ணு அப்படி பண்ணா சொல்ல அந்த பகிஷ்ட சர்வம் வியாபியனாராயணஸ்திதா. ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் பெருமாள் எழுந்துள்ள இருந்துருக்க, ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு வஸ்துவனுடைய உள்ளும் புறமும் நீக்க மர நிறைந்திருக்கார் எப்படின்லாம் சொல்றோம். இதெல்லாம் கெட்டுன்னு தியானம் பண்ண முடியுமா? இந்த மாதிரி எதனா ஒரு வஸ்து லோகத்துல இருந்துருக்கா நாம பாக்குறோமா? அந்த மாதிரி எல்லாம் இல்லையே. அகையில நீ அந்த கஷ்டப்படாத, பெருமாளை நீ சூலமா இருக்கிறத தியானம் பண்ணு. சூலமா இருக்கிற பெருமாளை தியானம் பண்ணணும்னா எப்படிப்பட்ட பெருமாளை தியானம் பண்ணணும்னா லோகம் மொத்தம் எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றது. நாம் அதுல எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக பெருமாள் இருக்கு. இந்த சரீராத்ம பாவத்தை நீ தியானம் பண்ணுன்னு சொல்ற. இதுதான் இந்த இடத்துல சாமான்யமா சொல்ற அர்த்தத்துக்கும் விசேஷமா சொல்ற அர்த்தத்துக்கும் வீரராக பாகவதத்துக்கு எத்தனையோ வியாக்கியானங்கள் உள்ளன. ஸ்ரீதரியம்னு ஒரு வியாக்கியானம் அத்வைதபரமா இருந்துட்டு இருக்கும். வீரராகவியம்னு ஒரு வியாக்கியானம், இது அகோபில மடத்து சிஷ்யரால பண்ணப்பட்ட வியாக்கியானம், அற்புதமான வியாக்கியானம். இவர் வந்து விசிஷ்டாத்வைதபரமாக சொல்ற. இப்படி ஸ்தூலமாக இருக்கிறத தியானம் பண்ணணும்னு சொல்லச்சே, ஷரீரேஸ்மின் சத்தாவரண சஞ்யுதே வைராஜ புருஷோ யோதோ பகவான் தாரணாஸ்ரய. நீ விராட் புருஷனாக தியானம் பண்ணு. நீ தியானம் பண்ணச்சே அவருக்கு திருவடி, விராட் புருஷனாக இருக்கச்சே அவருக்கு திருவடி எங்க இருக்கு? அங்க திருமேனி எல்லாம் எந்தெந்த பாகம்லாம் திருமேனியாக இருக்கு திகழ்கின்றன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். பாதாளம்தான் பெருமாளுடைய திருவடி மூலமாக இருந்துருக்கு. ஆகையால அது பார்த்தா அப்போ அவ்வளவு பெரியவராக நிறுத்திருக்கும். மகா மகாதலம் விஸ்வதுஜா அத குல்பௌ ததா தலம் வை புருஷஸ்ய ஜங்கே. இப்படி பெருமாளுடைய திருமேனியில சொல்லச்சு, இதெல்லாம் பெருமாளுக்கு திருவடியாக இருக்கு, திரு பாதாளம் திருவடி இருக்கு, மத்தியமமாக இருந்துருக்கிற இந்த லோகம் இருக்க இதெல்லாம் வந்து மத்தியம பாகமாக இருந்துருக்கு. இப்படி எல்லாம் நாம தியானம் பண்ணணும். நம்மளுடைய அவயவங்களை விட்டுட்டு ரஜஸ்தமத்து இல்லாததாக இருக்கிற சுத்த தத்துவமாக இருந்திருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணணும் என்பதாக சொல்லி சொல்ற. இந்த தியானம் பண்ணச்சேயே இங்க பஞ்சபூதங்கள் பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்கோம் இல்லையோ, அகத்தத்துவம் மகத்தத்துவம் இப்படி இந்த தத்துவங்கள் எல்லாம் ஏழு விதமான ஆவரணங்களாக இருக்கின்றனன்னு அப்படி தியானம் பண்ணணும். இந்த ஹிரண்யகர்ப்பனுக்கு அந்தர்யாமியாக இருக்க லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றவர் அவர்தான் தியானம் பண்ணணுமா? நாம இந்த உள்ளங்காலாக இருந்திருக்கிறது பாதம் மூலம்னா உள்ளங்கால், உள்ளங்காலாக இருக்கிறது பெருமா அந்த ரசாதலம் பாதாளத்தை நாம தியானம் பண்ணணும். இது ரசாதலம் அதல விதல சுதலம் எல்லாம் சொல்றோம் இல்லையோ, அதுல மகாதலமாக இருக்கிறது குதிக்கால், மேல இருக்கிறது முன்பாகமாக இருக்கிறது, இப்படி ஒவ்வொன்றும் பெருமாள் தியானம் பண்ணணும். முழங்கால்களாக இருக்கிறது அது சுதலத்தை ரெண்டு தொடையாக தியானம் பண்ணணும். அதலம் விதலம் சுதலம் எல்லாம் சொல்றது அந்த தொடையினுடைய கீழ்பாகத்தை விதலம்னு சொல்றது, மேல்பாகத்தை அதலம்னு சொல்லி சொல்றது. இந்த பூதலம் இருக்க அவருடைய பிரட்டபாகமாக நாம தியானம் பண்ணணும். ஆகாச பிரதேசத்தை அவருடைய உந்தியாக தியானம் பண்ணணும். இந்த ஜோதிஷுக்களுடைய சமூகம் சொர்க்கலோகத்தை மார்பு, அதே மாதிரி மகர்லோகம்னு இருக்கு, பூஹு புவஹா சுவஹா இந்த சப்தம் வியாகரத்தை சொல்றோம் இல்லையோ, மகஹான்னு எல்லாம் சொல்றோம் இல்லையோ, அந்த மகர்லோகத்தை இவருக்கு கழுத்தாக சொல்றது, ஜனலோகத்தை இவருக்கு முகமாக தியானம் பண்ணும், தப்போலோகத்தை நெத்தியாக தியானம் பண்ணும், சத்தியலோகத்தையே இப்போ ஆயிரம் தலையோடு இருக்க சஹசிரசீர்ஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாதி ஆயிரம் தலைகளோடு இருந்திருக்கிற ஆயிரம் கண்களோட இருந்திருக்கிறவர். அப்போ அந்த சத்தியலோகத்தை தான் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஆயிரம் தலையோடு இருந்திருக்கிற இவருக்கு தலைகளாக தியானம் பண்ணணும்னு சொல்ற. இது இந்திரன் முதலிய தேவதைகள்லாம் இவாளுக்கு பெருமாளுக்கு கையாக இருக்க சஹசிராட்ச சஹசிரபாதி அவர் ஆயிரம் திருவடியோடு இருந்துருக்கார், ஆயிரம் கைகளோடு இருந்துருக்கார். இந்த திக்குகள்லாம் அவருக்கு எம்பெருமானுக்கு ஸ்ரோத்திரமாக காதுகளாக திகழ்கின்றன. இப்படி எல்லாமே பகவத் ஸ்வரூபமாக ஒவ்வொன்றையும் தியானம் பண்ணணும்ன்றது. அந்தரிக்ஷ லோகம்தான் எம்பெருமானுடைய நேத்திர கோலமாக இருக்கு, சூரியன் கண்ணாக தியானம் பண்ணணும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தியானம் பண்ணும். எல்லாமே எம்பெருமானுடைய சரீரம், இது லோகமே நம்ம சித்தாந்தமே விசேஷாத்வைத சித்தாந்தமே இதுலதான் இருந்துருக்கு. சரீராத்ம பாவம் இவை எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக திகழ்கிறவர் எம்பெருமான். இப்படி இந்த சரீராத்ம பாவத்தை கொண்டு பெருமாளை தியானம் பண்ணமானாக்க அப்போ நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படுறது. இதுதான் நம்ம அந்திம காலத்துல தியானம் பண்ண வேண்டிய விஷயம் என்பதாக சொல்ற. உரத்தலம் ஜோதிரநீகமஸ்ய கிரீவம் மகத்வை வதனம் ஜனோஸ்ய தபோரராட்டம் விதுராதி பும்சஹ சத்யந்து ஹேர்ஷாணி சஹஸ்ரசீர்ஷ்ணஹ. இந்த விராட் புருஷனுக்கு ஆயிரம் தலையோடு திகழ்கின்றவர். ஈயானதாவீஸ்வர விக்கிரஹஸ்ய யத்தன்னிவேஷ கதிதோ மயாதே சந்தர்யதேஸ்மின் வபுஷிஸ்தவிஷ்டே மனஸ்வபுத்யா நயதோஸ்தி கிஞ்சித். இப்படி ஈஸ்வரனுடைய ஸ்தூல சரீரத்தை ஸ்தூலமான ஒரு நிலையை நான் அவனுக்கு உபதேசம் பண்ணன் நானே, இப்படிப்பட்ட அந்த எம்பெருமான நீ கணக்கு விராட் புருஷனை தியானம் பண்ண, இது சகல க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியது, உனக்கு முக்தியை குடிக்கும், பகவத் கைங்கரியத்தை உனக்கு ஏற்படுத்தும், இப்படி நீ தியானம் பண்ணணும் என்று சொல்ற. இது சாதாரண விஷயமா? சந்தாரியதேஸ்மின் வபுஷிஸ்தவிஷ்டே மனஸ்வபுத்தியானயதோஸ்தி கிஞ்சிது. உன்னுடைய மனசை கஷ்டப்பட்டு மீதி விஷயத்துல செலுத்தாமல் இப்படி இருக்கிற விராட் புருஷனை தியானம் பண்ணும்படியான உனக்கு நினைக்கு வந்துடுத்துனாக்க, பஜே தம் சத்தியம் ஆனந்த நிதிம் பஜேத. அவர் சத்தியமாக இருந்திருக்கிறவர், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் வேதத்துல சொல்லியிருக்கப்படி இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் நீ அடைவாய், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. ஆகையால இப்படிப்பட்ட எம்பெருமான நீ கடைசி சமயத்துல தியானம் பண்ணணும்னு சுகர் உபதேசம் பண்ற. அந்த உபதேசத்துக்கு அப்புறமா அதுக்கு என்ன பதில் சொல்ற, இன்னும் என்ன விஸ்தாரம்ன்றத அடுத்த உபன்யாசத்துல பாக்கலாம். நமக்கும் அப்படிப்பட்ட விராட் புருஷனுடைய அனுகிரகம் எப்பவும் நமக்கு இருக்கணும். நமக்கும் எப்பவுமே மனசுல பகவத் தியானம் இருக்கணும். எம்பெருமான் தான் சகல வஸ்துக்களுக்கும் ஆத்மாவாக திகழ்கின்ற, நாம எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றோன்ற ஒரு எண்ணம் வேணும். எம்பெருமான் தான் ஒவ்வொரு செயலையும், இப்ப இந்த சரீரம் இருக்குன்னா சரீரத்துல இருக்கிற அவயவங்கள்லாம் காரியம் பண்ணல, ஆத்மாதான் அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய கையை தூக்க வைக்கிறது, காலில் நடக்க வைக்கிறது, எல்லாம் பண்றது ஆத்மாதான். ஆகையால நாம செய்யற செயல் ஒவ்வொன்னையும் செய்விக்கிறவராக இருக்கிறவர் ஈஸ்வரன் தான். நாம பண்றோம் நாம பண்றோம்ன்ற புத்தி நமக்கு கூடாது. ஈஸ்வரன் நம்மள செய்விக்கிறார்ன்ற ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு பெருமாள் விஷயத்துல ஒரு சிந்தையோட நாம இருக்கணும்ன்றத இந்த அத்தியாயம் மூலமாக நமக்கு மகரிஷி தெரிவிக்கிற. நாமும் அந்த எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா வரவழிச்சுண்டு இந்த பகவத் கைங்கரியத்துக்காகவே இந்த சரீரம் ஏற்பட்டிருக்குன்ற எண்ணத்தை திருடமாக வச்சுண்டு நாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு நம்மளுடைய காலத்தை போக்கடிக்கணும். இதுதான் நாம ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த பிரார்த்தனையை முன்னிட்டு கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.